ഭഗവതികൾക്കെല്ലാം നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേത്തി ശ്രേഷ്ഠരയാ പാത്രം ഗുണാൻവിത കുജുകോനന്തരംഗാര്യശിരം വിജേതാം ഭുവി നിസ്താത്മീയപരം വരപ്രദഗുരോ വൈരാഗ്യഭാഗ്യോ രഥോ വേദാന്താമൃതസാരമന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസാദ് ഗുരോ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുവസ്ഥിതനയം ശ്രേയോ നിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധുകടാക്ഷകീർണനിലയം ശ്രീകൃഷ്ണസുദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷിണേതി ത്വൈകാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഹ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതപാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരകൃപാത്യജിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരകൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേസരി വേദാന്താചാര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോനിതമച്യുതപദാം ജയഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തരിതരാണി തിനായ മേ നേസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രീകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ചരണം പ്രപദ്യേ ഗായാമനം തീർത്ഥം സാധു വൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിം മഹസ്പർശേ യത്ര കൃഷ്ണകൃതാതരഃ നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം നിസ്സനൈകമികം തത്വം ഹസ്താമലകൃതാംഗതം യസ്യ സാരസ്വരസ്രോതോ കുലാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ശഠാരിം തോപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീസകം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹധർമ്മചരീം ശൗരേഹേ സംമന്ത്രിത ജഗദ്ധിതാം അനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്താ ഛന്ദസാം വക്താ പഞ്ചരാത്രസ്യ സ്വയം രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ചീരൊന്നതൂപ്പൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറന്നച്ഛന്ന പഴമൊഴിയുള്ളോറൊന്നുധാനേ അവയാതോ ധാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോ മുളകും വാഴ്വ് പ്രഖ്യാത ശ്രുതി ഭവാൻ ഗുരു നശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണേതി വേങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യ രക്ഷാം ചിരചിത് പരതത്വാനാം തത്വയാഥാർത്ഥ്യ വേദിനേ രാമാനുജായ മുനേ നമോ നമ ഗരീയസേ ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ ശ്രീമതേ അനികമാന്ത മഹാദേശികായ നമഃ. ശ്രീരംഗ ഗദ്യത്തിലെ മുതൽ ചൂർണിക്ക് അതിലെ ആരംഭത്തോടെ ഭാഗം ഇതോടെ അർത്ഥ വിശേഷങ്ങളെല്ലാം അധ്യയനം പണ്ടാകിൽ പാത്തോ സ്വാധീനത്തിൽ ചേതനാചേതനാ മുതലാണ് ആരംഭിച്ചു. ഇങ്ങനെ നാല് വിശേഷമായ നാമധേയങ്ങൾ, ഭഗവാനുക്ക് സംബോധനങ്ങൾ, പരബ്രഹ്മഭൂതം പുരുഷോത്തമം ശ്രീരംഗശാലി അസ്മത് സ്വാമിനും അപ്പിന്നിട്ട് ഭഗവാനോടെ പരത്വം ചൊല്ലക്കൂടിയ രണ്ട് വിശേഷണങ്ങൾ, സൗലഭ്യത്തെ ചൊല്ലക്കൂടിയ രണ്ട് വിശേഷണങ്ങൾ, ഇതോടെ അർത്ഥവിശേഷങ്ങളെല്ലാം സ്വാമി ദേശികൻ ആശ്ചര്യമ നമുക്ക് പ്രകാശപ്പെടുത്തിന. അതാർദ്ദം ഇപ്പോൾ അടുത്ത ഭാഗത്തിലെ പ്രബുദ്ധ നിത്യനിയാമ്യനിത്യദാസ്യൈകൃതാത്മസ്വഭാവോഹം ഭഗവന്തം വിശദതമാനുഭവേന നിരന്തരം അനുഭൂയ. ഇത് ഭാഗത്തോടെ അർത്ഥത്തെ പാർക്കണം. ഇതിലെ വന്ന് മുക്തനോടെ അനുഭവങ്ങളെല്ലാം ഇങ്ങനെ ചൊല്ലപ്പെട്ടത് ഫലത്ത് ഭാഗം. ഇന്ന് മുതൽ ചൂണിക്കയിലെ സ്വാമി ഭാഷ്യക്കാരർ ഇങ്ങനെ അനുസന്ധാനം പണിയെടുത്തത് ദ്വയമന്ത്രത്തോടെ രണ്ടാമത് ഭാഗം പേയദശയിലെ പ്രദശയിലെ ചൊല്ലക്കൂടിയ ശ്രീമതി നാരായണായ നമഃ കൂടിയ ഭാഗത്തോടെ അർത്ഥം പൂർവഭാവത്തെ പൂർവഭാഗത്തെ അപ്പുറം അതോടെ വിഷയത്തെ അനുസന്ധാനം പണ്ടാർ ഉപായ വിഷയത്തെ പല വിഷയത്തില വന്ന് ഇങ്ങേ വിശേഷമായ അർത്ഥങ്ങൾ സ്വാമി ദേശികൻ നമുക്ക് അമിക്കുക പ്രബുദ്ധ അപ്പിന്നിട്ട് അങ്ങേന്ത് ആരംഭിച്ച് എന്നാൽ എങ്കേ കൈകറിയ ഇപ്പോ ഇതുവർക്കും എന്നാ ഭഗവാനോടെ എല്ലാത്തുമേ നിയാമനം പണ്ടക്കൂടിയ ഭഗവാൻ, അവനോട് ആശ്ചര്യ ഗുണങ്ങൾ, അവനോട് പരത്വം സൗലഭ്യം, ഇതെല്ലാമേ അനുസന്ധാനം പണ്ടത് ഭഗവാനോട് അനുഭവിക്കൂടിയ അത് മുക്തിദശയിലെ അനുഭവിക്കൂടിയ പദാർത്ഥത്തോട് സ്വരൂപം ഗുണങ്ങൾ ഇതെല്ലാം എവിടെ ഇരിക്ക് അന്ത വിഷയത്തെ വന്ന് ഇതുവർക്കും അനുഭവിച്ച അറിയവം കൈകറിയ പ്രതിസന്ധി അനുഭാവം നിർദ്ധാരിതം கைங்கரியத்தை யார் சுவீகாரம் பண்றா? கைங்கரிய பிரதிசம்பந்தி என்ன? மோட்சத்துல எங்களோட கைங்கரியத்தை எல்லாம் எல்லா இடத்துலயும் அப்படியேதான். மோட்சத்துல விசேஷமான பரிபூர்ண அனுபவம் ஆறுது. பிரதிசம்பந்தி யார் கைங்கரியத்துக்கு என்ன? ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் ஸ்ரீமதே நாராயணாய. அதுதான் பிரதிசம்பந்தி கைங்கரியத்துக்கு அப்படின்னு சொல்றது. பலதசையில உபேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானோட அந்த தசை, அது வந்து இதுவரைக்கும் அந்த அனுபாவியமான பதார்த்தம், அனுபவிக்கப்படக்கூடிய பதார்த்தம் எந்த மாதிரி ஸ்வரூபம் குணங்கள் எல்லாம் அப்படின்னு நிர்தாரம் பண்ணி, இப்போ அத ஆத்மாபிமான புருஷார்த்தம் விவஸ்தா சித்தியர்த்தம் அனுபவித்து ஹூ கிங்கரசிய ஸ்வாத்மனா ஸ்வரூபாவிர்பாவதாமாக. ஜீவாத்மாவுக்கு வந்து புருஷார்த்தங்கள், நாலு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல, தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படின்னுட்டு. இதுல தர்மார்த்தம் காமம் எல்லாமே இங்கே அனுபவக்கூடிய விஷயங்கள். இதுக்கு மேல்பட்டது பரம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது, மோட்சம் கூடிய புருஷார்த்தம். இது நாளும் கூட இந்த சேத்தனானுக்கு சாஸ்திரத்திலே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு உபாயங்கள். எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் யாரு வேணும்னாலும் அவ ருச்சிக்கு அனுகுணமாக, அவ இஷ்டத்துக்கு அனுகுணமாக அந்தந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்தந்த பலத்தை அடையலாம். அதனால எல்லா புருஷார்த்தத்துக்கும் கூட உபாயங்கள் ஸ்ருதியில, முக்கியமாக ஸ்ருதி தான் மூல பிரமாணம், அதுல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாயங்கள், இந்த புருஷார்த்தங்கள்ல இதெல்லாமே புருஷால் வந்து இஷ்டப்பட்டாலும் ஒரு முக்கியமான உத்தேசம், ஒரு சேத்தனன் இந்த நாலு புருஷார்த்தங்கள்ல வரக்கூடிய பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்தா, தர்மார்த்த காமத்தினால மூணு விதமான புருஷார்த்தினால வரத்துக்கூடிய பலங்கள் எல்லாம் அனித்யம் அஸ்திரம் அப்படின்றது தெரியப்பட்டு, எல்லாமே ஒரு நாள் முடிய போறது. அது நிரந்தரமான பலம், அதுல ஸ்திரமான நித்தியமான பலம் கிடைக்கிறது இல்ல இந்த உபாயங்கள்ல. மோட்சம் பண்ணக்கூடிய புருஷார்த்தம் தான் நித்தியமானது, ஸ்திரமானது, நிரதிசயமானது, வேற எதுவுமே அதுக்கு சமானமாக இல்லை. அந்த மோட்சம் கூடிய புருஷார்த்தம் தான் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியது. எல்லாமே ஜீவாத்மா அனுபவத்துக்காக சாஸ்திரம் சொன்னாலும் கூட மற்றதெல்லாம் இவனுடைய ஸ்வரூபத்துல கர்மம் இருக்கக்கூடிய தசையில அனுபவிக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் மூணு, தர்மார்த்த காமங்கள். கர்மம் இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மாவுக்கு வந்து தன்னை ஸ்வரூபத்துல இருக்க மாட்டான். ஏன்னா அந்த உபாதி அப்படின்றது மறக்கிறது அவனுடைய ஸ்வரூபத்தை, ஸ்வரூபம் பூர்ணமாக தெரியல அவனுக்கு. இந்த கர்ம சம்பந்தம் பூர்ணமாக போச்சுன்னா பிரகிருதி சம்பந்தமே போடுறது. அப்போதான் அவன் தன்னுடைய சுவாபாவிக திசையில இருக்கிறான். அந்த திசையில எந்த புருஷார்த்தம் நீ அனுபவிக்கிறான் அப்படின்னா அந்த ஸ்வரூபத்தில் அது வந்து மோட்சம் பண்ணக்கூடியதுதான். அப்போ கர்மமே இல்லாதனால மற்ற அல்பமான விஷயங்கள்ல இவனுக்கு ஆசையும் வராது. அப்போ வந்து மோட்சம் பண்ணக்கூடிய புருஷார்த்தம் அங்கே இவனோட ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேஷத்துவம்ன்றது பூர்ணமாக தெரிஞ்ச ஒரு சேத்தனனுக்கு, சேஷியான பகவானுக்கு பரிபூர்ணமான கைங்கரியங்கள், எல்லா விதமான கைங்கரியம் பண்றதே இவனுக்கு தன்னோட ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தமாகறதும். அந்த விஷயத்தை இப்போ சொல்ல போற ஆத்மாபிமான அனுகுணம். ஆத்மாபிமானம் என்ன? நான் யாரு அப்படின்னு தெரியறது. பிரகிருதியில இருக்கக்கூடிய, இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா சேத்தனாக்களும் தேகமே ஆத்மான்னு நினைக்கிறா. ஆத்மா இல்லைன்னா சுதந்திரம் நினைக்கிறா. இங்கே யாருக்கோ நான் சேஷி பூத்தம்னு நினைக்கிறா. இங்கே யாருக்கோ நான் சேஷி அப்படின்னு நினைக்கிறா. இதெல்லாமே ஆத்மத்துக்கு அனுகுணம் அனுபவம். ஆத்மாபிமானம், இங்க வரக்கூடிய ஆத்மாபிமானம் தேக சம்பந்தத்தினாலே வரக்கூடியது. இதெல்லாமே கர்மத்தை உபாதினாலே வரக்கூடியது. இது வந்து இவனுக்கு சுவாபாவிகமானது இல்லை. நிஜமான ஆத்மாபிமானம் எது அப்படின்னா பகவத் சேஷத்துவம் அப்படின்றது. கர்ம சம்பந்தம் போய் பகவானுக்கு சேஷபூத்தனானவன், அதுதான் நிஜமான இவனுக்கு ஆத்மாபிமானம். பகவானுக்கே பரதந்திரன், நானு கர்மத்து பிரகிருதி சம்பந்தம் இல்லாதவன், பகவானுக்கே பரதந்திரன், பரிசுத்தனானவன். இந்த மாதிரி எல்லாம் தெரியறது வந்து தன்னோட ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த மாதிரி அபிமானம் எது வருதோ சேத்தனனுக்கு அது நிஜமான ஆத்மாபிமானம், அதுக்கு அனுகுணமான புருஷார்த்தம் எது? அந்த ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தம் அந்த வியவஸ்தே சித்திக்கிறதுக்காக அனுபவித்துக்கோ அனுபவித்துக்கோ அனுபவிக்கக்கூடிய சேத்தனன் அவன் எப்படி என்ன கிங்கரன் அப்படின்னு சொல்லப்படுறான். கிங்கரன் அப்படி என்ன, அவன் சேஷிக்கு வந்து தன்னோட சுவாமிக்கு என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும் அடுத்ததாக என்ன பண்ணட்டும், கிங்கரவாணி கிங்கரவாணி அப்படி என்ன கேட்டுட்டு இருப்பான். அதனால கிங்கரஹா அப்படின்னுட்டு அவனுக்கு எது ஒன்று கேட்டு கேட்டு கேட்டு பண்றான். பகவானுக்கு எது தன்னை சேஷியானவன் சுவாமியானவனுக்கு எது உச்சிதமானதோ அந்தந்த அவஸ்தையில அதுதான் அவனோட சங்கல்பத்துக்கு அவனோட இஷ்டத்துக்கு அனுகுணமாக இவன் பண்ணக்கூடியதே அது கைங்கரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த கிங்கரனோட சுவாத்மனஹா ஸ்வரூபா விபாவதாமஹா அந்த திசையில எந்த மாதிரி ஸ்வரூபம் இருக்கிறது இவனுக்கு, அதை வந்து இங்க பிரபுத்தா அப்படின்னு இந்த பாகத்துல பிரபுத்த நித்தியனியா அந்ய நித்திய தாசியைகரச ஆத்மஸ்வபாவா அகம் அப்படின்னு. அகம்ன்றது எந்த சுவாவம், ஆத்மஸ்வபாவம் அதை சொல்ல போனார். இப்போ பிரபுத்தம் அப்படின்னா பிரகர்ஷேண அவகதம் அப்படின்னா பூர்ணமாக தெரிஞ்சப்பட்டது, நன்னா ஸ்பஷ்டமாக விஷதமாக தெரியக்கூடியது. அது சுவாதீன சுவார்த்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ பிரம விரகேண சம்யக் திருஷ்டம் இதர்த்தா. இதுதான் பிரபுத்தான் கூடிய ஸ்திதி. பிரபுத்தம் பிரபோதம் நல்ல ஞானம், பிரகர்ஷமான பரிபூர்ணமான ஞானம் இவனுக்கு வந்திருக்கு தன் ஸ்வரூபத்து விஷயத்துல. அப்போ இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எதுவுமே தனக்காக இல்லை, தான் பண்றதில்லை, தன்னோட அனுபவத்துக்காக இல்லை, சுவார்த்த கர்த்திருவம் கிடையாது, சுவார்த்த போக்திருத்தம் கிடையாது. அப்புறம் சுவாதீன கர்த்திருவம் சுவாதீன போக்திருத்தம் அனுபவிக்கிறது எல்லாம் பகவானோட சேஷியோட அதீனத்தில், நான் பண்ணக்கூடியதெல்லாம் அவனோட நியமனத்தில் பண்றேன், எல்லாமே அவனுக்குதாக அப்படின்னு தெரிஞ்சு தனக்கேயாக வினை கொள்ளும் இதே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் தான் அதான் சொன்னார், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னப்போ, வழுவில் காலம் இல்லாமட்டு நாய் மண்டி அப்படின்னு சொல்லிச்சே, வழுவிலா அடிமை அந்த தோஷமில்லாத கைங்கரியம், வழுவிலா அடிமை தோஷமில்லாத கைங்கரியம். கைங்கரியத்தில் என்ன தோஷம் அப்படின்னா சுவார்த்தத்தை சுவாதீனத்தை அப்படின்றது ரெண்டு, எனக்காக இருக்கு என்னோட அதீனத்தில் இருக்கு, இது ரெண்டு தான் பிரதானமான முக்கியமான தோஷங்கள். அது ரெண்டும் இல்லாத அவஸ்தே அதுதான் இவனுக்கு ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான தன்வரூப ஞானம் வந்த திசையில வரக்கூடியது. எதுவுமே என்னோட அதீனத்தில் எதுவுமே எனக்காக கிடையாது, எல்லா பகவானோட அதீனத்தில் அவனுக்காக தான் இருக்கு அப்படின்னு கூடிய சமயத்தில் நான் பண்ணக்கூடிய செயல்களாட்டும் அதனால வரக்கூடிய பிரயோஜனங்களாட்டும் எல்லாமே பகவானுக்கு தான் பிராதான்யம். அங்கே அவன்தான், இவனுக்கு அனுபவமே இல்லையான்னு இவனும் அனுபவிக்கிறான், ஆனந்த அனுபவம் இவனுக்கும் இருக்கே அப்படின்னா பகவானோட ஆனந்தத்துக்கு அதீனமாக தன்னை கைங்கரியத்தினால பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டதுன்னா அதனால இவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இவனுக்கு வரக்கூடியது அப்பிரதானம். இது வந்து பிரதானம் இல்லை, இவனோட அனுபவம் பகவானோட அனுபவம் பிரீத்தியே பிரதானமாகுது அங்கே. அதுதான் சுவாதீன சுவார்த்த கர்த்திருவ போக்திருத்தம், சுவாதீன கர்த்திருவம் சுவாதீன போக்திருத்தம், சுவார்த்த கர்த்திருவம் சுவார்த்த போக்திருத்தம், இது நானும் இல்லாத ஒரு அவஸ்தே. இது எல்லாமே பிரமே அப்படின்னு சொல்றது, இதுதான் பிரமே. இது சரியான ஞானம் கிடையாது. இது சுவாதீனம் ஏன்னா எதுவுமே நம் எங்களோட அதீனத்தில் இல்லை. ஆரம்பத்திலேயே சொன்னப்போ சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் ஆரம்பிச்சார். எல்லாம் அவனுடைய அதீனம் அவனுடைய அதீனம் அவனுடைய அதீனம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறது வந்துதான் நிஜமான ஞானம். என்னுடைய அதீனத்தை எனக்காக இருக்குன்றது பிரமேன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாத ஒரு அவஸ்தை இந்த பிரம விரகேனா அப்படின்னா, பிரம இல்லாத அவஸ்தையோட அங்கே சம்யக் திருஷ்டம் நன்னா தெரியப்பட்டது, அதுதான் பிரபுத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. நியாமியத்வதாசத்வே இங்கே பிரபுத்தான்னு சொல்லி நித்திய நியாமிய நித்திய தாசியா அப்படின்னாரு. நித்திய நியாமிய நித்திய தாசியா, நியாமியத்துவம் தாசத்துவம் வந்து ரெண்டு விஷயம் சொன்னார். இதுக்கு ஸ்ருதி பிரமாணம் சொல்றார், சஸ்வராட் பவதி யாம்நாதாயாம். முக்திதயாயாமபி அனுப்பே ஜாபனாய துவயோரபி நித்தியத்துவ முக்தி அப்படின்னார். நித்திய நியாமிய நித்தியதாசியா அப்படின்னு சொன்னாரு. இந்த நியாமியமானது தாசியமானது எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா என்னென்னைக்கும் அப்படிதான் இருக்கு, நித்தியமாக இருக்குன்னு சொல்றார். நித்தியம் அப்படின்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கக்கூடிய பத்தாவஸ்தையில மாத்திரம் கிடையாது, மோட்சத்திலையும் அப்படிதான். என்னைக்குமே பகவான் தான் நியமனம் பண்றான் எல்லாரையும், பகவானுக்கு தான் நான் தாசபூதன். ரெண்டும் தெரிய வேண்டியது. நியாமியம் அப்படின்னு சொல்றது நியமனம் பண்ணக்கூடியது, எல்லாத்துக்குமே சாதாரணமானது, சாதாரணம் சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் எல்லாத்துக்கும். தாசத்துவம்ன்றது சேத்தனனுக்கு விசேஷமாக தெரியக்கூடிய விஷயம். ஒரு சேத்தனன் வந்து தெரியறான், நான் பகவானுக்கு கிங்கரன், அவனுக்கு தான் சேஷபூதம். அச்சேதனமும் சேஷம்தான், ஆனா அச்சேதனத்துக்கு அது தெரியல. அதனால அச்சேதனம் அந்த மதுவான அதுக்கு அனுகுணமான கைங்கரியம் எல்லாம் பண்ண முடியாது. சேதனன் தெரிஞ்சு பண்றதுனாலே தாசகா அப்படின்னு சொல்லப்படுறான் அவன். அதனால இது நியாமியத்துவ தாசத்துவே, அது ஸ்ருதியில ஸ்ருதி சொல்றது சஸ்வராட் பவதி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அப்படின்னா அவன் தன்னோட அதீனத்திலே எல்லாம் இருக்கிற மாதிரி ஆறான் அப்படின்னு சொன்னா, தானே மகாராஜா ஆறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதுக்கா எந்த விஷயத்துல அப்படின்னா கர்மத்து அதீனத்துல இல்லை அவன். அதனால கர்மத்துக்கு வசனா இல்லை அவன், அதுல இருந்து சுதந்திரனானா. அந்த விஷயம்தான் இங்க ஸ்வராட் பவதி, இந்த முக்தி தோஷையில இருக்குச்சு. அந்த ஸ்வராட் ஆனாலும் கூட அங்கே மோட்சத்துல அவன் தாசபூத்தனே பகவானுக்கு, அவனாலதான் நியமனப்படுறான் அப்படின்றது தெரியப்படுத்துறது. இங்க முக்தி தசாயாமப்பி அனுவருத்தே அங்கேயும் முன் வரைக்கும் இருந்தது. அதை ஞாபகம் படுத்துறதுக்காக ரெண்டையும் நித்தியம் நித்தியம் அப்படின்னு சொல்றார். நித்திய நியாமிய நித்தியதாசிய அப்படின்னுட்டு நிரபேட்ச சுவாதந்திர நிருபாதிக சேஷித்வ பரிஹாராய ஏகரச சப்தா. ஏகரசம் அப்படின்னா சமானமான ஆனந்தம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஒரே மாதிரி அனுபவிக்கிறது, ஒரே மாதிரி சங்கல்பம் இருக்கக்கூடியது, ரெண்டு பேருக்கும் ஒன்னதான் ஆனந்தம் உண்டுபடுறது. பகவானும் ஒன்னு நினைக்கிறது, இவனுக்கு அது இஷ்டம் இல்லாம இவன் தான் ஏதோ வேற பண்றது, இந்த மாதிரி கிடையாது. அவன் எது இஷ்டப்படுறானோ அதையே இவன் இஷ்டப்படுறான். ரெண்டு பேரும் ஏக்கரசாள் அப்படின்னு சொன்னா ஒரே விதத்தை ஒரே விஷயத்துல ஏக்கரூபமான இச்சை இருக்கக்கூடியது விஷயங்கள்ல. அதனால இவனுக்கு நிரபேட்ச சுவாதந்திரியம் நிருபாதிக சேஷித்வ பிரசங்க பரிகாராயா அப்படின்னார். ஒரு அபேட்சையும் இல்லாம சுதந்திரமா இருக்கிறது அப்படின்றது கிடையாது இவனுக்கு. அப்படின்னா பகவானோட சுவாதந்திரம் இவனுக்கு எப்படி வருதுன்னா பகவானோட அதீனமாக தான் வருது இவனுக்கு. பகவானோட அதீனத்துலதான் இவனுக்கு இருக்கான், அதில் அவனோட அதீனத்துலதான் எல்லா காரியமே பண்றதுதான் இவனுக்கு இஷ்டமா இருக்கு. சுதந்திரமாக எதுவும் பண்ண மாட்டான் இவன். அதனால ஒரு அபேட்சையும் இல்லாம சுதந்திரமாக இருக்கிறது நானு அப்படின்னா ஸ்வராட் போதி நானே மகாராஜா அப்படின்னு சொன்னா நானே எல்லாமே ஆடுறேன், எது வேணும்னு பண்ணலாம், சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு, அந்த மாதிரி இவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அங்கே சொரூபம் தெரிஞ்சதுனாலே பகவான் தான் சேஷி அப்படின்னு தெரிஞ்சப்போ அவனுக்கு நிரபேட்ச சுவாதந்திரம் பண்றது இருக்காது. அங்கே அவனுக்கு பகவானுக்கு எது இஷ்டமோ அதுவே இவனுக்கு இஷ்டமா இருக்கு. அதனால நான் சுதந்திரன், என்னை இச்சைக்கு அனுகுணமாக எது வேணாலும் பண்றேன் அப்படின்னு பண்ண மாட்டான். பகவானுக்கு எது வேணுமோ அதுதான் இவன் பண்றான். அவன் பகவானுக்கு எது இஷ்டமோ அதுதான் இவனுக்கும் இஷ்டமா இருக்கு. அதனால அது அந்த மாதிரி ஏகரசம்ன்றது சொல்றது. அதே மாதிரி நிருபாதிக சேஷித்வம் அப்படின்னுட்டு நிருபாதிக்க சேஷி அப்படின்னு சொன்ன நானு அவனுக்கு உபாதி பிரகிருதி சம்பந்தம் போயிடுதே, அவனுக்கு கர்மத்துக்கு இவன் அதீனனா இல்லை, அதனால நானு சேஷி ஆயிரேனா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. பகவான் தான் சேஷி, அங்கே இவனும் சேஷந்தான் அப்படின்ட்டு தெரியப்படுத்துறது. ஆத்மசப்தா சுவிசேகா அப்படின்னார். தனக்கு அப்படின்னு கூடிய அர்த்தத்துல வருது ஆத்மம். மனுஷப்தம் நிறைய அர்த்தத்துல சாஸ்திரத்துல உபயோகப்படுத்தப்படுத்துறது. ஆத்மம் மனுஷப்தத்துல ஜீவாத்மாக்கும் ஆத்மான்னு சொல்லப்படுறது, சில இடத்துல மனசுக்கு ஆத்மான்னு சொல்லப்படுறது, சில இடத்துல ஆத்மான நானு கூடிய அர்த்தத்திலேயே வருது. அந்த அர்த்தத்துல இங்க வந்திருக்கு அப்படின்னார். சுவாவ சப்தா யாவதாத்மபாவி ஆகாரமாக சுவாபாவிகம் அப்படின்னா சுவாவ சப்தம் பண்ணா அஸ்வபாவா ஆத்மஸ்வபாவா, என்னுடைய சுவாவம் அப்படி இருக்குன்ட்டு அர்த்தம். ஆத்மஸ்வபாவம் பண்ணா ஸ்வவிஷயா, தன்னோட விஷயம் அப்படின்னார். என்னுடைய சுவாவம் எப்படி இருக்குன்றது சொல்றார். என்னுடைய சுவாவம் அப்படி என்ன? சுவாபாவிகமான பாவம் அதனோட அர்த்தம். நேச்சுரல் ஸ்டேட் அது, அதுதான் அவனுடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சுவாவம் பண்றது. அது எப்படி என்ன அப்படி என்ன? யாவதாத்ம பாவி ஆகாரம், என்னென்னைக்கும் இருக்கக்கூடியது அதுதான். நேச்சுரல் ஸ்டேட் தான் எப்பவுமே இருக்கிறது. மற்றதெல்லாம் வேற காரணங்களினால இது பதிலாகலாம். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் தசைகள் வேற வேற அவஸ்தைகள் இவனுக்கு இங்கே உண்டாருது. இவன் ஒரு ஜீவ தேவனாக பிறக்கிறான், ஒரு மனுஷனாக பிறக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் வரதெல்லாம் ஜீவாத்மாவுடைய இந்த அவஸ்தைகள் எது எது இருக்கோ, தேவ மனுஷியாதி ரூபத்தில் இங்க பிரகிருதி சம்பந்தத்தினால இங்க பெறக்கூடிய அனுபவங்கள் என்ன, இங்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இங்கு இது எல்லாமே அவனுக்கு சுவாபாவிகமானது இல்லை. இதெல்லாம் ஔபாதிகம்னு சொல்லப்படுது, கர்மத்தினாலே வந்தது. இதெல்லாம் போனா தன்னோட நேச்சுரல் ஸ்டேட்ல சுவாபாவிகமான ஒரு அவஸ்தையில இருக்கிறான். அந்த அவஸ்தை தான் என்னென்னைக்குமே இருக்கக்கூடிய அவஸ்தை அவனுக்கு. அதனால மோக்ஷத்திலே அது அந்த மாதிரி இருக்க போறான் அவன். யாவதாத்மபாவி ஆகாரம், என்னென்னைக்கும் இருக்கக்கூடிய அவக்கு ஆகாரம் எது அப்படி என்ன? அதுதான். இது கர்ம உபாதின்றது, ஏதோ ஒரு நாள் இவன் உபாய அனுஷ்டானம் பண்ண போயிடுறது. அதனால இது என்னைக்கும் இருக்காது, இது போகக்கூடிய ஒரு அவஸ்தையா இருக்கு. அது போச்சு என்ன, அப்போ அவன் தான் அவன் சுவாபாவிகமான அவஸ்தையில இருக்கான். அதனால அதுதான் என்னைக்குமே இருக்கக்கூடிய அவஸ்தை அவன். அதுதான் சுவாவ நித்திய ஆத்மஸ்வபாவா அகம் அப்படி என்ன அது சொல்லப்படுறது. ஈதிருஷ ஆத்மஸ்வரூபம் அப்படி, இந்த ஆத்மஸ்வரூபமும் எப்படி இருக்கு அப்படி என்ன? வெத்திரேகா தத் பாவபாவித்வாரிதி நயேன பரம பிராப்தி விசேஷணத்தையா பலகோடி நிமிஷ்டம் அனுசந்தே விஞ்சயிக்கும் அதிகோ அகம் சப்தா அப்படின்னா, இங்கே சுவாவா அகம் அப்படின்னு சொன்னார். சுவாவான்னு சொல்லியிருந்தாலும் போயிருக்கும், போரும். அகம் பண்ண வேண்டியது அவசியத்தை இல்லை அங்கே. அகம் எதுக்கு சொன்னார்? சுவாவா அப்படின்னா நித்யா நியாமிய நித்யதாசிக ரச ஆத்மஸ்வபாவா அப்படின்னு சொன்னாலே அகம் பண்றது அண்டர்ஸ்டுட் நானே அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரி சுவாவம் உள்ளவன் அப்படின்னு சொன்னா போறோம். உள்ளவன் நானு அப்படின்னு சொன்னாரு. நானு அப்படின்னு எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இந்த நானு என்னக்கூடியது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். அதர் விஷயமாக ஒரு அதிகரணம் பிரம்மசூத்திரத்துல இருக்கு. ஏகாத்மன ஷரீரே பாவாத் அப்படின்ட்டு அதிகரணம், ஒரு ஏகாத்மன ஷரீரே பாவாத்ட்டு சூத்திரம். அங்கே அங்கே ஜீவாத்மா வந்து உபாசனம் பண்ணும் போது எந்த மாதிரி உபாசனை பண்ணணும், தன் ஸ்வரூபத்தை அப்படின்ற விஷயம் நிர்தாரம் பண்றார் பாதராயணர் அந்த அதிகரணத்துல பிரம்மசூத்திரத்துல. அவர் சில பேர் சொல்லார், சொன்னாரு, இங்க இருக்கச்சுதான் நான் உபாசனம் பண்றேன் இந்த பிரகிருதி மண்டலத்துல. இப்பதானே உபாசனம் பண்ணுச்சு, கர்மத்தீனத்துல இருந்து இந்த சரீரத்தோட தானே உபாசனம் பண்றான். அதனால சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா அப்படின்னு தான் அவன் உபாசனை பண்ணணும் தன் ஸ்வரூபத்தை அப்படின்னு சில பேர் சொன்னா அப்படின்னு பாதராயண பூர்வபக்ஷம் போடுறார். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி நாங்கள் உபாசனை பண்ணோம், உபாசனை பண்ணுச்சே என்னோட விஷயத்தை நான் எப்படி நினைக்கணும், நானே எப்படி இருக்கிற மாதிரி எந்த அவஸ்தையில இருக்கிற மாதிரி நானே உபாசனை பண்ணும், என்னோட நானும் சேர்ந்திருக்கேனே உபாசனத்தில் நான் சேர்ந்திருக்கேனா இல்லையா, அது ஒரு விஷயம். பகவானை தான் நான் தியானம் பண்ணணுமா, என்னையும் சேர்த்துட்டு தியானம் பண்ணணுமா, என்னையே தியானம் பண்ணணுமா, என்னை எந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் தியானம் பண்ணணும், இதெல்லா விஷயங்கள் பிரம்மசூத்திரத்தில் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. நான் எப்படி இருக்கேன் சில பேர் சொன்னா, சரீரத்தில் தானே இருக்கேன், இப்படிதான் இது அத்தியானம் உபாசனை பண்ணும், நான் இங்க இருக்கிற அவஸ்தையிலே நான் உபாசனை பண்றேன் அப்படின்னா, ஸ்ருதி சொல்றது நீ எப்படி உபாசனை பண்றியோ அப்படிதான் பலன் கிடைக்கிறது உனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி. இங்க வந்து யதாக்ரதுர் அஸ்மின் லோகே புருஷோ போதி ததா இத பிரேத்திய பவதி தத்கிரது நியாயம் என்று பேர் அதுக்கு. யதாக்ரது அஸ்மின் லோகே புருஷா போதி ததா இத பிரேத்திய பவதி, இங்க இருக்குச்சு எப்படி உபாசனம் பண்றானோ பலம் அப்படிதான் கிடைக்கிறது அவனுக்கு. அதனால பல தசையில எப்படி இருக்க போறதோ அந்த மாதிரி உபாசனை இங்க பண்ணணும் அவன். இங்க இருக்கிற மாதிரி கிடைச்சா இங்கே அதே மாதிரி பலன் கிடைக்குது. சரீரத்தில் இருக்கிற மாதிரி உபாசனை பண்ணா அதுதான் பலமாகுது. அதனால மோட்சத்தில் எப்படி இருக்கிறோம், அந்த தசையில இருக்கிற மாதிரி நாங்கள் உபாசனை பண்ணணும்ன்றது வெத்திரேகா தத்பாவ பாவிக்கா விருத்தமாக பண்ணணும். இங்க இருக்கிற மாதிரி இல்லை, வெத்திரேக்கம் என்னது அதர்வேன்னுட்டு. இதுக்கு இன்னும் வேறுபட்ட ஒரு அவஸ்தை எது என்ன, மோட்ச அவஸ்தை. ஏன்னா தத்பாவ பாவிக்கு அந்த பாவம் அந்த தான் கிடைக்கிறது அவனுக்கு பலம். மோட்சத்தில் எப்படி இருக்கிறேன், அந்த தசையை அனுசந்தானம் பண்ணா அந்த திசை கிடைக்கிறது அவனுக்கு. இல்ல என்ன இங்க இருக்கிற மாதிரி பண்ணா இங்கே தான் கிடைக்கிறது. அதனால அது வந்து அது ஒரு நியாயம் சூத்திரம். நயம் அப்படின்னா நியாயம், நயனா நய சூத்திரங்கள் எல்லாம் ஒரு ஒரு நியாயம்னு சொல்லப்படுறது. அனுமான ரூபத்தில் இருக்கு அது, பக்ஷம் சாத்தியம் திருஷ்டாந்தம் ஹேத்து இதெல்லாம் இருக்கக்கூடியது சூத்திரம். வெத்திரேகா அப்படின்றது வந்து சித்தாந்தம், வெத்திரேகா அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா தத்பாவ பாவித்வாத்ன்றது ஹேத்து இதெல்லாம் சொல்லப்படுறது. அங்கே ஜீவாத்ம சுரூபம் எப்படி இருக்கணும்ன்றதுதான் பக்ஷம் அங்கே. அதனால இது நயம் நியாயங்கள், ஒரு சூத்திரமும் ஒரு ஒரு நியாயம், ஒரு ஒரு ரூல் மாதிரி. அது வந்து எத்தனையோ இடத்துல அப்ளை பண்ணலாம், எல்லா நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால சூத்திரங்கள் ரொம்ப கம்மி. சூத்திரத்துல உபனிஷத்தோட சித்தாந்தம் எல்லாம் பாதராயணர் சொல்லிடுறாரு. 545 சூத்திரங்கள் எல்லாமே எல்லா உபனிஷத்தோட பரிபூர்ணமான தத்துவஹித புருஷார்த்த விஷயத்துல வரக்கூடிய சித்தாந்தத்தை எல்லாம் 545 ஓன்லி 545 சூத்திரஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டார் பாதராயணர் அற்புதமாக. ஒரு ஒரு சூத்திரமும் ஒரு ஒரு நியாயம்னு சொல்லப்படுறது. அந்த நியாயத்தை சொல்றாரு இங்கே. வெத்திரேகா தத்பாவ பாவித்வாதன் கூடிய ஒரு சூத்திரம். அந்த நியாயத்தினாலே பரமப்ராப்திய விசேஷணத்தையா பகவானே இவன் ஜீவாத்மா எப்படி இருக்கிறான் மோட்சத்துல என்றே, அப்படி என்ன பகவானுக்கு விசேஷணமாக இருக்கான். அதுதான் இவனுடைய சுவாபாவிகமான சுவாபாவிகமான அவஸ்தையிலே சுவாவகான்னு சொன்னப்போ என்னைக்கும் இருக்கக்கூடிய அவஸ்தையே பிரகிருதி சம்பந்தம் வியுக்தமானது. சரி, பிரகிருதி சம்பந்தமே இருக்காது, அப்போ நான் சுதந்திரமாக இருக்கேனா, அப்படி என்ன என்னைக்குமே இவனுக்கு சுதந்திரமான ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது, என்னைக்குமே சுதந்திரமாக இருக்க முடியாது. பகவானுக்கு அப்ருதக் சித்தமான விசேஷனம், பகவானை பிரிஞ்சு ஒரு க்ஷணமும் ஒரு பதார்த்தமும் இருக்க முடியாது. எல்லாமே பிரம்மாத்மகம், சகலம் பிரம்மம் சர்வம் பிரம்மாத்மகம், சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. எல்லாமே பிரம்மாத்மகம், ஐததாத்மியம் இதம் சர்வம், ஐததாத்மியம் இதம் சர்வம், எல்லாமே அவனுடைய ஆத்மாவே ஆத்மாவாக உள்ளது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதனால பகவானை பிரிஞ்சு ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. அதனால மோட்சத்துல எப்படி இருக்கான், தன்னோட சுவாபாவிக அவஸ்தையில என்ன அங்கேயும் பகவானுக்கு விசேஷணமாக நான் இருக்கிறேன் அப்படி என்னக்கூடிய அவஸ்தையை இங்கே உபாசனம் பண்ணோம். தன்னையும் சேர்த்துண்டு பரமப்ராப்திய விசேஷணத்தையா, பரமப்ராப்தியனான பரமாத்மாக்கு விசேஷணமாக பலகோட்டி நிவிஷ்டம் பலத்துல, அப்போ அவனையும் சேர்த்தான் சேர்ந்த மாதிரி ஆறுது. பலத்துல மோட்சத்தில் பகவானை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா பகவான் எனக்கு ஆத்மா அப்படி என்ன அனுபவிக்கிறான். ஆத்மேதி உபகச்சந்தி கிராஹயந்தி சார் சூத்திரத்தில் பாதராயணர் சொல்றார். பகவான் வந்து அகம் அப்படி என்ன சொல்லச்சே, சுவாவா அகம், சுவாபாவிகமான ரூபம் நானு அப்படின்னு சொல்லச்சே. அகம் என்ன என்ன அர்த்தம் இங்கே சொல்லச்சு, அகம் என என்ன அர்த்தம் இங்கே, ஏதோ நாங்கள் மனுஷன் எனக்கு இந்த மாதிரி பேர் இருக்கு, இந்த மாதிரி கோத்திரத்தில் இருக்கேன், இந்த மாதிரி ஜாதி, இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அகம் அகம் அகம் பண்றது இங்குதான் அப்படிதான் வருது நமக்கு. இது வந்து நிஜமான அகம் கிடையாது. அகம் அண்ணா பிரம்மாவே ஆத்மாவாக உள்ள அகம் அப்படின்னு தெரிவிக்கணும். பிரம்மாத்மகா அகம், அதுதான் இவருடைய சுவாபாவிகமான ரூபம். பிரம்மாவுடைய பரபிரம்மாவுடைய விசேஷணமாக இருக்கேன். அவனுக்கு இன்செப்பரபிள் அட்ரிபியூட் மாதிரி அவனுடைய அப்ரதக் சித்தமான விசேஷணமாக இருக்கேன். அதனால பலத்துல இவனும் சேர்ந்து விட்டான். அங்கே போய் அகம் பிரம்மாஸ்மின்னுட்டே அனுபவிக்கிறான். அங்கே அவன் அகம் பிரம்மா அஸ்மி அப்படி என்ன பிரம்மாத்மகா அஸ்மி அப்படி அவருடைய அதீனத்திலே ஆனு. அதனால பல கோடி நிமிஷம் அனுசந்தேயம் அப்படிதான் அனுசந்தானம் பண்ணும். திவ்யஞ்சயித்தும் அதிக அகம் அகம் அடுத்த அதுக்க அதிகமாக ஒரு அகம் சுவாவா அகம் அப்படி என்ன அந்த அகமுக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தம் இருக்குன்னு தேசிகன் காமிக்கிறார் சுவாமி தேசிகன். பாஷிகாரர் ஒரு சப்தமும் வியர்த்தமாக சொல்லல, அவர் அனுபவிச்சது எல்லாமே அற்புதமாக ஒரு ஒரு சப்தத்துக்கும் ரொம்ப அர்த்தபூர்ணமான சப்தங்கள் உபயோகிக்கிறார். அது சொல்றாரு, சுவாவகா அகம் அப்படின்னா நித்திய நியாமிய நித்யதாசிய கரச சுவாவகா அகம் அப்படின்னு சொன்னப்போ ஆத்மஸ்வபாவகா அகம், இந்த மாதிரி சுவாவம் உள்ளவன் நானு, பிரம்மாவே ஆத்மாக உள்ள அவனுக்கு அபிதக்சித்தமான விசேஷணமான நான் அப்படின்றது அங்கு தெரியப்படுத்துறார் அப்படின்னார். நித்திய நியாமியத்த பிரபோத காஷ்டமாக ததேகானுபவாப்போ, நித்தியம் நித்திய நியாமியம் நித்யதாசியம் ரெண்டும் சொன்னார். என்னென்னைக்குமே இருக்கக்கூடியது இது ரெண்டும், மோட்சாவஸ்தையிலையும் அப்படிதான் பகவானுக்கு தான் நான் நியாமியன், அவனோட நியமனத்தில் தான் இருக்கு, அவனுக்கு தான் தாசபூதன். மோட்சத்திலையும் அப்படியே கர்மவசியனா இல்லைன்னா சுதந்திரம்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய விசேஷனம் அப்படின்னு தான் அங்கே அனுபவம் ஆறுது எனக்கு. அதுதான் சுவாபாவிகமான அவஸ்தை, என்னென்னைக்கும் இருக்கக்கூடிய இந்த அவஸ்தை இது. இதெல்லாம் சொல்லி அதார்தும் அதோட ஞானம் அத்தியதிகமாக அந்த நித்தியம் நியாமியத்துவம் முதலானத்தோட அத்தியதிகமான ஞானம் பூர்ணமாக இருக்கிறது அவனுக்கு. அப்போ அவன் எந்த மாதிரி அனுபவிக்கிறான் பகவானே அப்படி என்னப்போ, ததேக அனுபவா ததேக பிரியா பரிபூர்ணம் பகவந்தம் விஷதம அனுபவேன நிரந்தரம் அனுபூயா அப்படின்னா, ததேக அனுபவா ததேக பிரியா, இதுதான் தன்னோட நித்திய நியாமியத்துவம் சொல்லுச்சே. என்னென்னைக்குமே பகவானோட நியமனத்தில் இருக்கேன் என்னச்சு எப்படி அனுபவம் பண்றான், ததேக அனுபவா தஸ்மின் ஏகஸ்மின் ஏவ பிரதானத்தையா அனுபவா எஸ்ய சததோக்தா ததேக அனுபவான்னா, தன்னை தெரிகிறானா இல்லையா, தனக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருதோ இல்லையோ பகவானே அனுபவிக்கிறான் அப்படி என்ன. இவன் அவனுக்கு இவனுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா, என்ன ஆனந்தம் இருக்கு இவனுக்கு அதனாலே அப்படி என்ன, தஸ்மின் ஏகஸ்மின் ஏவ பிரதானத்தையா அனுபவா அப்படி என்ன, அவன்தான் பிரதானம், இவன் அப்பிரதானமாறான். அப்போ தான் இருக்கிறதும் தெரியறான், அது அப்பிரதானம். பகவானுக்கு சேஷபூத்தனாக இருக்கு, பகவான் தான் பிரதானம், அவன்ல தான் பிராதான்யம் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவம் ஆவிர் பூத சுரூப சரி பகவத் அப்ரதக்ஷித விசேஷனதையா தத் பிரதானதையா ஏவ சுவானுபவம் அவிபாகேன திருஷ்டா திருஷ்டத்வாதி சூத்ரயத் அசூத்ரயத். அந்த சூத்திரத்தில் சொல்றார் பாதராயணர், அவிபாகேன திருஷ்டத்வாத் இது அசூத்ரயது, அவிபாகேன திருஷ்டத்வாத் எப்படி பார்க்கிறான் இவன், எப்படி அனுபவிக்கிறான் பகவானே அங்கே அனுப்போ, எனக்கும் பகவானுக்கும் விபாகமே கிடையாது கூடிய மாதிரி அனுபவிக்கிறான் அப்படின்னா, அவிபாகம் விபாகம் இல்லை, நான் வேற பகவான் வேற, நான் பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படி அனுபவிக்க மாட்டான். அவிபாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னாரு, எனக்கும் அவனுக்கும் விபாகமே இல்லைன்ற மாதிரி அந்தப்போ அகம் அனுக்கூடிய சப்தம் பகவான் வரைக்கும் போறது அவனுக்கு, அந்தர்யாமியான தனக்கு ஆத்மவான பகவானியே அகம் அண்ண அனுபவிக்கிறான். ஏன்னா இப்போ இங்கேயும் அப்படிதான், ஆனா நமக்கு இங்க தெரியல, கர்மம் மறிச்சிருக்கு நம்ம. அகம் அப்படின்றது யாரை சொல்றது, ஒரு சரீரத்தில் சொல்றதா, என்னோட சரீரத்தை நான் அகம் அண்ணு சொல்றேனா, சரீரத்துள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவே அகம்னு சொல்றேனா, அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பகவானே அகம்னு சொல்றேனா அப்படின்னா, நிஜமான அர்த்தம் அகம் சப்தத்துக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான் வரைக்கும் போறது, அதுதான் அபரியவசான விற்பி அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தம் எல்லாம் சரீரியை சொல்றது, அகம் நினைச்சு நான் வந்து சரீரத்தை மாத்திரம் சொல்றது இல்லை. அதே மாதிரி தேவதத்தா கிருஷ்ணா இப்படி எல்லாம் யாரையான கூப்பிடுறோம், கூப்பிட்டப்போ அவர் சரீரம் மாத்திரம் கூப்பிட்டுருமா, நாங்கள் சரீரத்தோ அச்சேத்தனம் அதுக்கு என்ன தெரியறது, சரீரத்தை கூப்பிட முடியாது. ஜீவாத்மாவை மட்டும் கூப்பிடுறோமா, ஜீவாத்மா நமக்கு தெரிஞ்சே வரல, இருக்கான்னு பார்க்கல, ஜீவாத்மாவை எப்படி சம்போதனை பண்ண முடியும், ஜீவாத்மா தனியா வருதில்லை, சரீரத்தோடு சேர்ந்த ஜீவாத்மாவையே தேவதத்தா அப்படின்னு சொல்றோம், ஒரே சப்தம் ரெண்டு பேரையும் சொல்றது. அதே மாதிரி அந்த சப்தத்துக்கு அதுக்கும் அர்த்த ஆத்மாவான பகவானுக்கும் அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. தேவதத்த சப்தம் பகவானையும் சொல்றது அங்கே, சரீர விசிஷ்ட ஜீவ விசிஷ்ட பகவான் பரமாத்மா எல்லாமே விசிஷ்ட அத்வைத்தம். நம்ம சித்தாந்தத்தில் ஒவ்வொரு பதார்த்தமும் விசிஷ்டாத்வைத்தமே. சரீர விசிஷ்டமான ஜீவ விசிஷ்டமான பகவான் எல்லா பதார்த்தத்திலையும் இருக்கா, ஒரு விருட்சத்திலையும் இருக்கா, ஒரு பசுலையும் ஒரு பட்சியிலையும் ஒரு எறும்புலையும் மனுஷனிலையும் எங்கெங்க பார்த்தாலும் எல்லாத்துலையும் எல்லாமே விசிஷ்டாத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் தான் இருக்கிறது. எல்லாமே பகவானுக்கு அப்ரத்யக்ஷித்தமான விசேஷணமாக இருக்கு. பகவான் தான் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான். அந்த மாதிரி ஒரு திருஷ்டி இந்த ஆவிர்பூத ஸ்வரூபனுக்கு சொல்றது. அதெல்லாம் அனுபவிச்சிருக்கா மகா ஜானிகள். பிரஹ்லாதர் சொல்றா, மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனே அப்படி என்னாரு. நானே எல்லாமே, என்னாலதான் எல்லாம் சிருஷ்டி ஆச்சு அப்படி என்ன சொன்னாரு. அதே மாதிரியே நம்மாழ்வார் அனுபவிக்கிறார், எல்லாமே நானே, எல்லாமே என்னாலதான் சிருஷ்டி ஆச்சு அப்படி என்னட்டு. அது மாதிரி வாமதேவர் அப்படி என்ன அனுபவிக்கிறார், ஸ்ருதியே சொல்றது உபனிஷத்து, இதெல்லாமே அவருடைய அனுபவத்தில நாங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வரூப ஆவிர்வாவமா இருக்கிறவன் அந்த மாதிரி அனுபவிக்கிறார், இங்கேயே அனுபவிச்சிருவா இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே ஆத்மான்னு பார்த்து விடுறா அவ. இந்த மாதிரி ஞானிகள் இருக்கா, அவ பகவத் அப்ரத்யக்ஷித்த விசேஷணத்தையா, பகவானுக்கு இன்னும் நான் வேற ஆனவன் கிடையாது, என்னைக்குமே அவனோட சேர்ந்துதான் பிரிஞ்சு என்னைக்குமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியனாலே தத்பிரதானதையாயேவ சுவானுபவம், அதனாலே அவனுக்கு விசேஷணமானாலே விசேஷியம் தான் பிரதானம் அங்கே. அதனாலே இந்த சப்ஸ்டாண்டிவ் பார்ட்டு அட்ரிபியூட்டிவ் பார்ட்டு ரெண்டு பாகம் இருக்கு பதார்த்தத்திலே. அட்ரிபியூட்டிவ் பார்ட்ன்றது விசேஷணம், சப்ஸ்டாண்டிவ்ன்றது ஸ்வரூபம் அதோட பதார்த்தம். அதுக்கு ஒரு குணங்கள் எல்லாம் இருக்கு, விசேஷணங்கள் எல்லாம் இருக்கு. அந்த விசேஷணம் இன்னொரு பதார்த்தமும் ஆயிருக்கலாம். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பதார்த்தங்கள், அதுவும் கூட பகவானுக்கு விசேஷணம். நம்ம தேகமும் ஒரு வேற பதார்த்தம், ஜீவாத்மா ஒரு வேற பதார்த்தம். ஜீவாத்மாவுக்கு தேகம் அப்ரத்யக்ஷித்தமான விசேஷணமா இருக்கு. அதனால குணமோ ஜாத்தியோ மாத்திரமே விசேஷணமா இருக்கணும் அப்படி என்ன நியமம் கிடையாது. ஒரு குவாலிட்டி அப்படின்னா ஒரு ஒயிட்னஸ் ஆஃப் த வால் அப்படி என்றோம், ஒயிட்னஸ் வலுப்பா இருக்கிறது ஷவல் இருக்கு, அது வந்து வேற பண்ண முடியாது. அந்த விஷயத்துல ஸ்பஷ்டமா தெரியுது. இல்லன்னா ஒரு ஜாதி இருக்கு, மனுஷத்துவம் பண்ணக்கூடிய ஜாதி ஒரு மனுஷனுக்கு இருக்கு, இந்த ஜாதியும் மனுஷனும் வேறையாக நாங்கள் தெரிய முடியாது, அதுவும் பார்க்கணும். ஒரு பதார்த்தமே ஒரு பதார்த்தத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் கூட சாத்தியம். பகவானுக்கு எல்லாமே அந்த மாதிரி விசேஷணம், அந்த மாதிரி தான் இவன் அனுபவிக்கிறான். ஆவிர்பூத ஸ்வரூபனானவன் மோட்சத்துல இந்த மாதிரி அனுபவிக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதனாலே அவன்தான் பிரதானம், விசேஷமான பதார்த்தம் தான் பிரதானமானது. அதுதான் சூத்திரத்துல அவிபாகே கிருஷ்ணத்வா சூத்திரே, சூத்திரத்துல பாராயணர் சொல்றார் எப்படி மோட்சத்துல அனுபவம். ஆச்சரிய மகா அது சொல்றார் ஸ்ருதிய சொல்றது. நித்யதாசியைகரசத்வாவிர்பாவஸ்ய ஃபலமஹாதேக பிரியா அப்படி என்னட்டு. இந்த தாசியத்துவம்ன்றது பூர்ணமாக இவன் தெரிஞ்சப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, ததேக பிரியா அவன் தான் பிரியமாறான் இவனுக்கு. சயேவா சயேவா பிரதானத்தையா நித்தியம் பிரியா யஸ்ய சஹா ததேக பிரியா, அவன்தான் பிரதான் பிராதானியம் எல்லாத்திலையும் பகவானுக்கு தான், அவன்தான் பிராதானியம், அவன்தான் எப்பவுமே பிரியமாக இருக்கான். அதுதான் இவனுடைய தாசியத்துவத்தோட பலம், நித்திய தாசியத்துவம் அப்படின்றது இவனுக்கு தெரியறதே. அப்போ பகவானுக்கு தான் என்னென்னைக்குமே நான் தாசபூதன் அப்போ தெரிஞ்சப்போ பகவான் தான் பிரியமாறான் இவனுக்கு. நகி தத் தாசியக ரசசியாசிய ரசோ வைசா இத்தியாதி சுவாபாவிக நிரவதிகாதிசய ரச ஸ்வரூபாதி தஸ்மாத் அந்யத் ததானி பிரதானதையா ஆஸ்வாத்யம் பவதி. இவனுக்கு தாசியைக ரசசியா அவனுக்கு தாசபூதமா இருக்கிறதே, தாசனா இருக்கக்கூடியதே இவனுக்கு ஆனந்தத்தை உள்ள பண்ணக்கூடிய விஷயத்துல. அப்போ அந்த அவஸ்தையில ஸ்ருதி சொல்றது, ரசோ வைசா ரசகேவாயம் லப்தானந்தி பவதி அப்படின்னு சொல்ற. ரசஹா வைசா பரமாத்மா வந்து ரசன், ரசஹா அன்றே சொல்றது, ரசஹான்னு ஆனந்தன், ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்றது பகவான். ஆனந்த ஸ்வரூபத்தை உள்ளவன், ஆனந்த குணத்தை உள்ளவன் பகவான். எல்லாருக்குமே எப்பவுமே அனுகூலமாக இருக்கான். ஆனந்தம்ன்றது அனுகூலத்துவ விஷயம், அனுகூலமாக இருக்கு, ரொம்ப அனுகூலமா இருக்கு பகவானோட அனுபவமே. அவனுடைய சொரூபமே அனுபவமா அப்படி இருக்கு, அனுகூலமா இருக்கு. அதுதான் ஸ்ருதி சொல்றது, ரசோபை சகா, அவன்தான் ரசன், வேற யாருமே ரசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல அந்த அவஸ்தையில சுவாபாவிகா நிரவதிகா அதிசயா ரச ஸ்வரூபாத்து, சுவாபாவிகமான நிரவதிகா அதிசய ரசஸ்வரூபம் அவனுடையது. எத்தனை மாதிரி ஆனந்த ஸ்வரூபம்னா அதுக்கு மேல ஒரு ஆனந்தம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்த சுபாவம். தைத்திரிய உபநிஷத்து இதை ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது. பகவானுடைய ஆனந்தத்துக்கு மேலே எதுவுமே கிடையாது. பகவானோட ஆனந்தம் சொரூபம் எப்படி என்ன யாருமே சொல்ல முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகான்னு சொல்லிட்டு வாக்குனாலையும் மனசுனாலையும் சொல்ல முடியல, தெரிய முடியல, தியானம் சிந்தனம் பண்ண முடியல. அந்த மாதிரி சொரூபம் ஆனந்த சுரூபம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானோட சொரூபத்தை உன் தெரிஞ்சப்போ சுவாபாவிகமான ஏகரசமாக அவனுக்கே தாசபூதனாக இருக்கிறதே இவனுக்கு ஆனந்தம் பண்ணக்கூடிய விஷயத்தில் அந்த ரசகா அப்படி என்ன சொல்லப்பட்ட பகவானுக்கு இன்னும் அதிகமான வேறொரு ஆனந்தம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படி என் கேட்கிறார் சுவாமி தேசிகன். இத்தியுக்த சுவாபாவிக நிரவதிகாதிசய ரசஸ்வரூபாத்து தஸ்மாத் அந்யத் ததானீம் பிரதானதையா ஆஸ்வாத்தியம் நபவதி. அதுக்கு எதுவுமே அவனுக்கு இஷ்டமா இருந்ததில்லை. அதனால சத்திய நான்யத் சுனோதி நான்யத் பசதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. சாந்தோகித்துல பூமாதிகரணம் பூம வித்யா பிரகரணம் அப்படின்னு பூமா அப்படின்னா அத்தியதிகமானதுன்னு அர்த்தம். அத்தியதிகமான ஆனந்த ஸ்வரூபம் அதை அவன் அனுபவிக்கச்ச அந்த உபாசகன் நான்யத் பசதி நான்யத் சுனோதி நான்யத் விஜானாதி எல்லாமே பகவானுக்கு சேர்ந்தது, பகவான் சேர்ந்தது பகவானுக்கு விபூதி அப்படின்னா அனுபவிக்கிறானே தவிர அவனை தவிர வேற எதுவுமே அவனுக்கு பிரதானமாக தெரியல அங்கே அப்படின்னு சொல்றது. அதுதான் இங்கே ததேக பிரியா அப்படின்னு சொல்றாரு. இங்கே ததேக பிரியா அப்படின்னுட்டு இங்கே சொல்றது விஷத பிரபுத்தா தா ததேக அனுபவா ததேக பிரியா அப்படின்னு சப்தத்தினாலே சொல்றாரு. அதாவது பரிபூர்ணம் பகவந்தம் விஷதம் அனுபவேன நிரந்தரம் அனுபூய அப்படின்னா மோட்சஸ்வரூபத்தை ஆச்சரியமா சுவாமி பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்றாரு. இங்கே ததேவம் அனுபாவிய அனுபவித்தாரோ தௌ அனுபாவிய அனுபவிதாக அனுபவித்தாரோ அப்படின்னா அனுபவிதா அனுபாவியம் அனுபாவியம் மன ஏதோ அனுபவிக்கப்படுறதோ அது பகவான் அனுபவித்தாரவ் அப்படின்னா அனுபவித்தா யாருன்னா ஜீவாத்மா முக்தன் முக்தன் அனுபவித்தா அனுபவித்திருன்றது சப்தம் அனுபவித்தான்றது முதல்ல பிரதமாக அனுபவத்தை பண்றக்கூடியவன் அனுபவம் பண்ணக்கூடியவன் அனுபாவியமான பதார்த்தம் பகவான் எது அனுபவிக்கப்படுறதோ அது ரெண்டையும் விஷயத்திலையும் சொல்லப்பட்டது. அத அத்திரத்திய அனுபவாதி யாவத்தம் அனுபவ பிரகாரமாக இப்போ அனுபாவியமானவன் பகவான் அனுபவிக்கப்படுறவன் ஜீவாத்மா முக்தனானவன் இந்த அனுபவம் எந்த மாதிரி ரூபம் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபாவியம் பகவான் த பர்சன் ஹூ எக்ஸ்பீரியன்சஸ் த எக்ஸ்பீரியன்சர் இருக்கானே அனுபவித்தா அப்படின்னு முக்தன் த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அவனோட அனுபவம் எப்படி இருக்கு அது சொல்றாரு. இப்போ மூணு விஷயங்கள் இருக்கு எல்லாத்துலயும் நாலு திரிபுட்டி அப்படின்னு சொல்றோம் நாங்கள் திரிபுட்டி அப்படின்னுட்டு மூணு பாகங்கள் ஞானம் ஞாத்ரு ஜேயம் அப்படின்னு தெரியப்படிய விஷயம் தெரியக்கூடவன் தெரியக்கூடிய தெரிய யார் தெரியறானோ அவன் தெரியப்படக்கூடிய விஷயம் அதே மாதிரி அந்த தெரியக்கூடிய ஞானம் அந்த விஷயத்துல வரக்கூடிய ஞானம் மூணு விஷயம் இது திரிபுட்டி. அதே மாதிரி அனுபவிதா அனுபாவியம் அனுபவா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சர் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அனுபவம் எப்படி இருக்கு அது சொல்றாரு. இப்போ பரிபூர்ணம் பகவந்தம் விஷதமம் விஷதம அனுபவேனா அப்படின்னு அனந்த குண விபூதி விசிஷ்ட ஸ்வரூபே அனந்தம் பரிபூர்ண பகவானந்தம் பகவானுடைய அனுபவம் அப்படின்னு சொல்றார். பரிபூர்ண பிரம்மா பிரம்மா அனுபவாதிகாரா அப்படின்னு சுவாமி தேசிகன் ராசி தேசாரத்துல பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரம் சொன்னார். எல்லாருக்குமே பரிபூர்ணமான பிரம்மானுபவம் மோட்சத்துல, அந்த அனந்த குண விபூதி விசிஷ்டஸ்வரூபே, அந்த குணமும் விபூதியும் அவனுடைய அனந்தமாக இருக்கு. அனந்தமாக குணத்தையும் விபூதியும் உள்ள பகவானுடைய சுரூபத்தில் அனுபவிக்காத ஒரு அம்சமே கிடையாது அப்படின்னார். எல்லாமே அனுபவிக்கிறாயும் பரிபூர்ணமாக அப்படின்னா, அனனுபூத அம்ச ரஹிதம் அப்படின்னார். அனுபவிக்காத விஷயமே கிடையாது, அம்சமே கிடையாது, அந்த மாதிரி அனுபவிக்கிறான் அப்படின்னார் பகவான். ஏன்னா இவன் அனந்தமாக ஆடுறது, இவனுடைய தர்மபூத ஞானம் சத்ய ஆனந்தியாய கல்பத்தேன்னு சுத்தி சொல்ற மாதிரி, பகவந்தம் பராசராதி விருத்த பிரகாரேன உபயலிங்கம். பராசரர் வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்றார், பகவான் சப்தத்துக்கு எத்தனையோ நிருக்திகள் எல்லாம் சொல்லி, அவனுக்கு இருக்கக்கூடிய ஷாட்குண்ய பரிபூர்ணனானவன், எல்லா விதமான கல்யாண குணங்கள் இருக்கு, ஹேய குணங்கள் எதுவுமே இல்லாதவன், அவன்தான் அவனுக்கு நிருபாதிகமான நாமதேயம் இது பகவான் அப்படி அந்த சப்தம். இதெல்லாமே பகவத் சப்தத்துக்கு விசேஷமாக அநேக விதவிதமான ரீதியில அதோட அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்றார். அதுல வந்து உபயலிங்கம்ன்றது பிரதானம், எல்லா கல்யாண குணம் உள்ளவன், எந்த ஹேய குணங்களும் இல்லாதவன் அப்படின்றதும் பகவான் சப்தத்துக்கு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் தஸ்மின் சாமான்யதா சர்வாகார விஷய பரோக்ஷ ஜானாத்து பரிமிதாக்கார விஷய பிரத்யக்ஷ ஜானாச்ச யாவருத்தியர்த்தமாக விஷதம அனுபவேன, விஷதம அனுபவேன, விவிட் பர்செப்ஷன் அப்படின் விவிட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பஷ்டமாக அத்தியந்த ஸ்பஷ்டமாக பரிபூர்ணமான அனுபவமா இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அவஸ்தையிலையும் நமக்கு பகவான் அனுபவிக்கிறமே, விவேக கஷேத்திரங்கள்ல போனப்போ இல்ல ஆச்சாரியாவோட சூக்திகளை அனுபவம் பண்ணுச்சே, அனுசந்தானம் பண்ணுச்சே, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் எத்தனையோ சமயங்கள்ல பகவானோட சுரூபம் நமக்கு எத்தனையோ அனுபவிக்கிறோம். அப்போ அவனோட குணங்களும் விபூதி எல்லாம் அனுபவிக்கிறோமே. அது எப்படி என்ன, சாமான்யத சர்வாகார விஷய பரோக்ஷ ஜானாத்து, எல்லா ஆகாரத்து விஷயத்திலையும் வரக்கூடிய பரோக்ஷ ஜானம், இன்டைரக்ட், அது டைரக்ட் பர்செப்ஷன் கிடையாது, இன்டைரக்டா தெரியுது பரோக்ஷம், அபரோக்ஷம் கிடையாது. அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷமாக தெரியுது, இது அப்பிரத்யமாக ஒரு சப்தத்த மூலமாகவோ இல்ல ஒரு மூர்த்தியை பார்த்து நாங்கள் அனுபவிக்கிறோமோ, இதெல்லாம் பகவான் ஸ்வரூபம் நமக்கு நேராக பிரத்யக்ஷமாகாத சமயம். இதெல்லாம் சாமான்யமாக தெரியும், எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சு வருது ஆச்சரியமாக. அதே மாதிரி பரிமித ஆகார விஷய பிரத்யக்ஷ ஞானாச்சா, விஷயங்களும் அப்படியே பரிமிதமாக தெரியுது நமக்கு, அதோட எல்லா சுரூப்பும் பூர்ணமாக விஷயங்கள் தெரியுறது இல்லை நமக்கு. எத்தனையோ ஒரு பதார்த்தம் பார்த்தாலே அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எல்லாமே நமக்கு நேராக தெரிஞ்சு வருது இல்லை, பிரத்யக்ஷமா தெரியுறது ரொம்ப கம்மி தான் இங்க. அதெல்லாம் இதெல்லாம் பிரத்யக்ஷமா தெரிஞ்சாலும் கூட பூர்ணமாக தெரியுறது இல்லை நமக்கு. ஏன்னா எதுக்கு தெரிஞ்சு வருதோ நம்ம கண்ணுனாலே எதிரில் இருக்கிறது தெரியுது, இந்த பேக் சைடு என்ன இருக்கு எப்படி தெரியுது நமக்கு, தெரியுறது இல்லை. ஒரு பதார்த்தம் பார்த்தாலும் எதிரில் இருந்தாலும் கூட பூர்ணமாக தெரிஞ்சு வருது இல்லை உடனே நமக்கு. இந்த மாதிரி பிரத்யக்ஷ ஞானம் இங்கே வரக்கூடியதும் கூட பரிமித ஆகார விஷயமானது, ஒரு லிமிட்டெட் பிரத்யக்ஷம் நமக்கு ஆகக்கூடியது. எல்லா ஆகாரமும் விஷயம் தெரியறது வந்து அது வந்து கூட சப்தத்து மூலக்கா இப்படிதான் தெரியும், அதெல்லாம் சாமான்யமாக தெரியக்கூடியது. இதெல்லாம் அதுக்கு இன்னும் வேறப்பட்டது விஷதம அனுபவம் அப்படின்னார். எந்த விதமான குறையும் இல்லாமல் பரிபூர்ணமாக எல்லா விஷயமும் பூர்ணமாக தெரியக்கூடியது மோட்சத்தில். தத்ராபி அபரிச்சின்ன விஷய சாந்தர பிரத்யக்ஷாதி அவச்சினதி இல்லா நிரந்தரம் அப்படின்னு சொன்னார். பிரத்யக்ஷமாக தெரியக்கூடிய விஷயத்திலையும் எத்தனையோ பிரேக்ஸ் வருது, சாந்தரம் என்ன நடுவுல விச்சேதம், பிரேக்ஸ் வருது, அந்தரம் இருக்கிறது நடுவுல பிரேக்ஸ் இருக்கிறது. எப்பவுமே நிரந்தரமாக அனுபவிக்கிறது இல்லை எந்த பதார்த்தையும், இங்கே ஒரு பதார்த்தம் பார்த்தா அது அப்புறம் வேற ஏதோ பதார்த்தம் பண்றோம், இது ஏதோ பார்க்கிறோம், இன்னதோ பார்க்கிறோம். இந்த மாதிரி பகவானை திவ்ய கேத்திரத்துல அனுபவம் பண்ணச்சியும் கூட அவர் ஆஜா இவர் வந்து பட்டர் வந்து தீர்த்தம் கொடுக்கறதுக்கு வந்தானா, தீர்த்தத்துல ஞானம் போறது பகவானை பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி சாந்தரம் இதெல்லாம் எத்தனையோ பிரேக்ஸா இருந்து இங்க நிரந்தரமாக ஒரு பதார்த்தத்துல அனுபவிக்க முடியாது. இங்கே அங்க எப்படி என்ன நிரந்தரமாக சாந்தரம் இல்லாமே அபரிச்சின்ன விஷய சாந்தர பிரத்யக்ஷாத்து அப்படின்னா, இங்கே தத்ராபி இங்க வந்து ரொம்ப பரிச்சின்னமானதாக சாந்தரமாக அனுபவிக்கணும். அங்க வந்து எல்லாமே நிரந்தரமாக அபரிச்சின்னமான அனுபவம், நிரந்தரமானது. அனுபவேன அனுபூய அனுபவேன விஷயீகிருத்தியா அனுபவேன அனுபூயா அப்படின்னு சொன்னார். நிரந்தரம் அனுபூயா, அனுபவேன நிரந்தரம் அனுபூயா. இந்த அனுபவத்தினாலே அத்தே அனுபவிச்சு அப்படின்னு அர்த்தம். தனுபவ இத்தியனேன பூர்வ பகவத் அனுபவானுவாதா எத்வாதச்சப்தேன பகவத் அனுபவா பராமர்சத்தை. பகவானுடைய அனுபவம் தஸ்ய அனுபவப்பி ஸ்வயம் பிரகாசஸ்ய தஸ்யைவ ஸ்வரூபம் தஸ்யைவ ஸ்வரூபம் ஈதிருஷா அயம் அனுபூயதே மயா இதி அனுகூலதம பகவத் அனுபவ ஸ்வரூபோல்லேகாம் சேரஜரிதா பிரீதி இஹ உச்சதே அப்படின்னு சொன்னார். நிரந்தரம் அனுபவேன அனுபவேன அனுபூஷதம அனுபவேன நிரந்தரம் அனுபூயா அப்படி என்னச்சே. அவன் அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார். அவனே பகவானோட தது அனுபவா இத்தியனேன பூர்வோக்த பகவத் அனுபவ அனுவாதா. முதல்ல சொன்ன பகவானோட அனுபவத்தோட அனுபவம் திருப்பி மறுபடியும் அதையே சொல்லப்படுறது. அதுவா தச்சப்தேன பகவத் அனுபவா தது அனுபூயா அப்படின்னா நிரந்தரம் அனுபூயா தது அனுபவ ஜனிதா தது அனுபவா மறுபடியும் தது அனுபவா அப்படின்னு சொன்னார். தது அனுபவா அப்படின்னா தது அப்படின்னு என்ன சொல்றது, பகவானோட அனுபவம் இப்படிமா அனுபவிச்ச அனுபவம். அந்த அனுபவம் கூட ஸ்வயம் பிரகாசமான அவனோட ஸ்வரூபமே. ஸ்வயம் பிரகாசஸ்ய தஸ்யைவ ஸ்வரூபம் ஈதிருஷா அயம் அனுபூயது இந்த மாதிரி என்னாலே அனுபவிக்கப்படுறது அப்படின்னு கூடிய ஈதிருஷா அயம் அனுபூயத்தே மயா என்னாலே இந்த மாதிரி அனுபவிக்கப்படுறது பகவானு இது அனுகூலதம அத்தியந்த அனுகூலமாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவ ஸ்வரூப உல்லேகாம்சேனா பகவானோட அனுபவத்தோட ஸ்வரூபம் அதனாலே வரக்கூடிய பிரீத்தி தது அனுபவ ஜனிதா அனவதிகாதிசயாத் பிரீதிகாரித பிரீத்தி அப்படின்னு சொல்றார். இந்த பிரீத்தி விஷயத்தை சொல்றார். அந்த பிரீத்தி என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னா அவனுடைய ஸ்வரூபத்தை பூர்ணமாக அனுபவிச்சப்போ ஸ்வயம் பிரகாசமான பகவானுடைய ஸ்வரூபத்தை இந்த மாதிரி ஸ்வரூபம் என்னாடே அனுபவிக்கப்படுதுன்னு ரொம்ப அனுகூலமான விஷயம் அந்த அனுபவத்தில். அதனால உண்டாகக்கூடிய ஒரு பிரீத்தி அதுவே ரொம்ப பிரியமாக இருக்கிறது அவனுக்கு. தஸ்யாக அனவதிகாதிசயத்வேன அதுக்கு இன்னும் அதிகமான ஒரு அதிசயம் கிடையாது அவனுக்கு. அதாவது அதுக்கு கொனே இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடியது எண்டு இல்லாதது. ஐஸ்வர்யாதி அனுபவ ஜனித பிரீதேகே வியவச்சேதா அனவதிகாதிச அதிசயத்வேனா அதுக்கு இன்னும் அதிகமான ஒரு அதிசயம் கிடையாது. அதனால ஐஸ்வர்யாதி அனுபவ ஜேத பிரீத்தேகே வியவச்சேதா ஐஸ்வர்யம் முதலானது இங்கே எப்படி அனுபவமாறுதோ அதுக்கு இன்னும் வேறுபட்டது அது அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரேச்சாதீனே கைங்கரியே ஸ்வப்ரீதி காரிதத்வோக்தி நியோக நைரபேட்சியம் பிரீதேகே பிரேரகத்வ அதிசயம் சம்பியனக்தி. ரொம்ப ஆச்சரியமா இங்கே சுவாமி தேசிகன் இதை விவரணம் பண்றார். இந்த ஒரு ஒரு விஷயமும் அற்புதமாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இங்கே இங்க வந்து ஈஸ்வரனோட இச்சைக்கு அதீனமான கைங்கரியம் பண்றோம் நாங்கள். ஈஸ்வர இச்சாதீனேபி கைங்கரியே அவரோட இச்சைக்கு அதீனமான கைங்கரியம் பண்றோம். நமக்கு இச்சை மாதிரி இல்லை, நமக்கு இச்சை மாதிரி இருந்தா தானே நமக்கு பிரீத்தியாக ஆகணும். அவரோட இச்சைக்கு நாங்கள் பண்ண எப்படி பிரீத்தியாருது அப்படின்னா ஸ்வப்ரீதிகாரி தத்துவக்தி தனக்கு பிரீத்தி உண்டாருது அதுலயும். ஏன்னா இவன் தன்னை ஸ்வரூபத்துக்கு அபிமானுக்கு ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமான இது செயல் நான் பண்ணக்கூடியது இந்த அடிமை அப்படின்னு தெரியுது அவனுக்கு. கைக்கரியமே எனக்கு ஆத்மத்துக்கு அபிமானத்துக்கு என்னோட ஸ்வரூபத்துக்கு அனுகுணமானது இது, வேற எல்லாமே உபாதிக்கம். இதுதான் சுவாபாவிகமானது என்னோட ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தில் பண்ணக்கூடியது இந்த மாதிரி கைங்கரியம் தான். அது நினைச்சப்போ இவனுக்கு அத்தியந்த பிரீத்தி உண்டாகி அந்த பிரீத்தியே இவனை பண்ணி வைக்கிறது காரியங்களை. மத்தவா சொல்ல வேண்டியதில்லை, இது பண்ணு இது சுக்கமா இருக்கிறது, இதை பண்ணு இது சுக்கமா இருக்கிறது, யாருமே சொல்ல வேண்டியதில்லை. பகவானுக்கு இந்த கைக்கு அறிவு பண்ணு, இப்படி நல்லா இருக்கிறது, இது இதனால இந்து சுகம் வருது, இது பண்ணா இந்து சுகம் வருது. ஸ்ருதி என்ன பண்றது, நியோகம் அப்படின்னு, நியோக நைரபேக்ஷம் அப்படின்னாரு. நியோகம் என்ன, விதி என்னட்டு அர்த்தம், நியோகம் நியோஜனம் பண்றது, இட் மேக்ஸ் யூ டு டூ சம்திங், சொல்றது இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்னு ப்ராம்ப்ட் பண்றது ஸ்ருதி. அதை கேட்டப்போ நமக்கு அதுல இஷ்டம் ஏற்பட்டு அது பண்ணலாம்னு தோன்றது, சொல்றது ஸ்ருதி. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்கமோ யஜேதா அப்படின்னு ஒரு நியோகம், யஜேதா அப்படின்றது. ஸ்வர்க்கத்தை ஆசை இருக்கிறவன் ஜோதிஷ்டோமையாகவும் பண்ணணும். ஸ்வர்க்கம் எப்படி இருக்கு என்ன, என்ன துக்கேன சம்பித்தம் நச்சகிரஸ்தம் அனந்தரம், அது வந்து துக்கமே இல்லை அங்கே, என்னைக்குமே அது வந்து நாசமாகாதது, துக்கமே இல்லை, ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சுகமா இருக்கிறது இந்த ஸ்வர்க்கம். அது உனக்கு வேணும்னா இந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு ஸ்ருதி சொன்னப்போ, ஓ இந்த மாதிரி சொர்க்கம் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதை அடையணுமே நான் அப்படி என்ன ஒரு இச்சைனால அந்த ஜோதிஷ்டோம யாகத்தை ஒத்தும் பண்றான். பண்ற மாதிரி ஸ்ருதி நியோகம் பண்றது, இது பண்ணு இது பண்ணு, இந்த மாதிரி பலம் வருது, இந்த பலம் வருது, ஆயுஷ் நிறைய வருது, உனக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, இது பண்ணு, இதெல்லாம் சொன்னப்போ ஒருத்தனுக்கு இஷ்டம் வந்து இது பண்ணலாம் பண்ணலாம்னு தோணி அது பண்றான். அதான் நியோகம் விதி அப்படின்னு ஸ்ருதி நியோகிச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு. ஆனா மோட்சத்துல எப்படி என்ன, இந்த நியோகத்தோட அபேட்சையே கிடையாது அப்படி என்னாரு. ஏன் அப்படி என்ன, அவன் நியோகமே வேண்டதில்லை, இவன் பண்ணக்கூடிய கைங்கரியம் தன்னை சுவாபாவிகமானதுனாலே ஸ்வரூபத்துக்கு அனுகுணமானதுனாலே அதனால இவன் வரக்கூடிய பிரீத்தி இருக்கே அந்த சந்தோஷம் அதுவே பண்ணி வச்சு விடுறது. மொத்தம் சொல்லி பண்ண வேண்டியதில்லை, சாஸ்திரமே வேண்டியதில்லை, அங்கே மொத்தம் சொல்லி இது சுகமா இருக்கு இது பண்ணு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, தானாயே இவன் பண்றான், தனக்கு வரக்கூடிய பிரீத்தியே கைங்கரியம் எல்லாம் பண்ணி வைக்கிறது அங்க. அதனால பிரீத்தி காரிதா அப்படின்னாரு. தர அனுபவ ஜனி தானவதி காதிசய பிரீத்தி காரிதா, கைங்கரியம் எல்லாம் யாரு சொல்லி பண்றான் அங்கே, யாரானா இவனை நியோகம் பண்றாளா இது பண்ணு அது பண்ணு அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டியதில்லை, இந்த அனுபவமே பண்ணி வச்சு விடுறது. அந்த அனுபவம் எத்தனை பிரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு இவனுக்கு என்ன, அதையே இவனை எல்லா கைங்கரியமும் பண்ண வச்சு விடுறது அப்படின்னு. அதனால வருது பிரேரகத்துவம் பண்றது, அதிசயமான பிரேரகத்துவம், பிரேரணை பண்றது, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்றது, இது பண்ணு இது பண்ணு என்னப்போ அந்த பிரேரகத்துவம் இருக்கே சுவாபாவிகமாக வரக்கூடிய பிரேரகத்துவம் அது ரொம்ப அதிசயமா இருக்குது. ஒத்த சொல்லி பண்ணது வந்து கம்மி, தானாயே பிரீத்தியாக பண்ணுட்டா ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி பிரீத்தினாலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் பகவானுக்கு இவன் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. இது சுவாமி தேசிகன் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார். விசேஷமான அர்த்தங்கள் ஒரு சப்தத்துக்கும் பாஷிக்காரர் எத்தனை ஆழமாக அனுபவிச்சிருக்கார், எத்தனை ஆச்சரியமா அனுபவிச்சு இங்க நமக்கு அனுகிரகிச்சிருக்காருன்றதே சுவாமி தேசிகன் காமிச்சிருக்க. அந்த வியாக்கியானத்துலதான் பகவா பாஷிக்காரரோட அனுபவம் பூர்ணமாக நமக்கு தெரியணும் அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தினாலே தெரியணும். அதுல சில விஷயங்கள் இப்போ அனுசந்தானம் பண்ணோம், அது ஒரு மணி ஆயிடுத்து, மேற்கொண்டு அடுத்த கிளாஸ்ல அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்துக்குவார். யோ நித்யமச்சுதபதாம் ஏகமனுக்மம் வியாமோகதா தரித்தராணி திநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே கிருத்தார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்தே நிகமாந்த மகாதேசிகாய.